அழகே நின் மிழி நீர்மணி குளிரில் தூவருதே. அழகே நின் மிழி நீர்மணி குளிரில் தூவருதே. கரளே நீ என்று கினாவில் முத்து பொழிக்கருதே. பரிபவங்களில் மூடி நிற்துமி விரகவேள தன்னொம்பரம். உள்குடன்னையில் கோரியின்னு ஞா நெண்டு ஜீவனில் பங்கிடா. ஒரு வெண்முகிலினும் அழைதழேகிய பூந்திரையழகினும் இணையழகாமின் அழகே நின்மிழி நீர்மணி குளிரில் தூவருதே. கரளே நீ என்று கினாவில் முத்து பொழிக்கருதே. நின் மிழி நீர்மணி குளிரில்